శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వెంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం. நம்முடைய பாக்யம் என்று சுவாமி தேசிகனுடைய சிறுன்னு தூப்புல் என்கிற தேசிக பிரபந்தத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய பாசுரமும், அதே மாதிரியாக பிள்ளையந்தாதிக்கு ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய சிறார் தூப்புல் பிள்ளையந்தாதி என்னும் செழுந்தமிழால் என்கிற பாசுரமும் உபன்யசிக்கப்படப்போகிறது. இந்த ரெண்டு பாசுரங்கள் அவ்வளவு அற்புதமாக தேசிக பிரபந்தத்துக்கும் பிள்ளையந்தாதிக்கும் ஆரம்பத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற பாசுரங்கள். இந்த பாசுரத்தில் சீரொன்று தூப்புல் என்று சீரொன்று என்று ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்ரீமான் வெங்கடநாதாரியான்ற இடத்துல எப்படி ஸ்ரீமான் ஆரம்பிக்கிறதோ நித்திய யோகே மதுபுன்னு அங்கே சொல்கிறோம். ஸ்ரீமான் அப்படின்னு சொல்கிற இடத்துல மது பிரத்தியம் வந்திருக்கே, அது நித்திய யோகே மது அப்படின்னே நிர்வாகம். இங்கும் அதே மாதிரியாக சீர் ஒன்று என்று சொல்லச்ச, ஒன்று இருத்தல் என்றால் சேர்ந்திருத்தல் என்ற அர்த்தம். எப்படி சேர்ந்திருக்கிறது என்றால் நித்தியமாக சேர்ந்திருக்கிறது என்று பொருள்பட சீரொன்னு தூப்புல் என்கிற சப்தமானது இங்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. சுவாமி தேசிகனுடைய சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கூட சீர் ஒன்று இருக்கிறது என்ற அர்த்தத்தில், சீரொன்று தூப்புல் என்ற இடத்தில் சீரொன்று என்ற விசேஷணத்தை அன்வைத்தால், தூப்புலுக்கு அன்வைச்சோனாக்க சீரொன்று தூப்புல் அப்படின்னால் அத்தியதிகமான சீர்மை உடையதான தூப்புல் என்கிற திவ்ய தேசம் என்று ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனால் சாதாரணமாக கல்யாண குணங்கள் என்ற அர்த்தம் எடுத்துக்கொண்டால் அது ஒரு ஆச்சாரியாளுக்கோ பெருமாளுக்காலோ தான் சொல்ல முடியுமான அப்படின்னால, சீரன்னு தூப்புல் திருவேங்கடமுடையான் என்ற இடத்துல அன்வைச்சோம்னால், இந்த இடத்துல திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்றதுனால சுவாமி தேசிகனையே விவக்ஷிக்கிறபடியினால வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவாபவேத் யதீந்திராம் சோதவேத்தியவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம் என்று சொன்ன கிரமத்திலையும், அதே மாதிரியாக அன்றி உலகின யாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீழ்புகழ் வேங்கடமாமலை மேவி பின்னும் வெண்ணிப்புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ன நோய்கள் தவிர்த்தனே என்ற பாசுரத்தில் குமாரவரதாச்சார் சுவாமி சாதிக்கிற மாதிரியாக அந்த பெருமாள் தான் இந்த வெங்கடநாதனாக அவதரித்திருக்கிறார் என்ற விஷயமானது நன்கு எல்லோருடைய மனதிலும் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் சீரன்னு தூப்புல் திருவேங்கடமுடையான் என்ற இடத்தில் அன்வைத்து வெகு அழகாக அர்த்தம் சொல்லுவார்கள் பெரியோர்கள். இப்ப எப்படி அன்வைச்சாலும் ரொம்ப அழகாகவே இருக்கு. ஏன்னா தூப்புலுடைய பெருமை சுவாமி தேசிகன் அவதரித்ததனால ஏற்பட்ட பெருமை. நம்ம ஸ்ரீபெரும்புதூர் என்ற சப்தத்தை பெரும்புதூருக்கு முன்ன ஸ்ரீ சேர்த்து சொல்றோம், அதற்கு முன்ன அதுக்கு பெரும்புதூர் என்றே பெயர். நிறைய இடங்களில் நாமளே கூட பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே இடத்துலலாம் ஸ்ரீ இல்லாமையும் பெரும்புதூர் சப்தத்தை சொல்றோம். அந்த மாதிரி தூப்புல் சப்தத்தையும் நம்ம தூப்புல்னே சொல்றோம். நிறைய சமயங்கள்ல அப்படியே விவகாரம் பண்றோம், ஸ்ரீ தூப்புல் அப்படின்னு சொல்றதில்லை. ஆனா ஸ்ரீபெரும்புதூர்ன்றத்துல ஸ்ரீ சப்தத்தை சேர்த்தே விவகாரம் பண்ற ஒரு வழக்கமானது நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆதிரை என்கிற நட்சத்திரத்தை கூட நம்ம திருவாதிரை என்று சொல்லும் அளவிற்கு நாம் சுவாமி பாஷ்யக்காரருக்கு அவருடைய அவதரித்த நட்சத்திரத்தை கூட நம்ம திருவாதிரைன்னே சொல்றோம். வெறும் ஆர்திரா அப்படின்னு பேர் இருந்தாலும் கூட திருவாதிரை என்றே சொல்லுகிறோம். அந்த மாதிரி ஸ்ரீ சப்தத்தை, திரு பரியாயமான ஸ்ரீ சப்தத்தை சேர்த்தோம்னால் சீரொன்று தூப்புல், ஸ்ரீ தூப்புல், அந்த ஸ்ரீ என்பதானது நித்திய யோகிய மத்துப்புன்ற அர்த்தத்தை காமிக்கிறதுக்காக ஒன்றியுள்ளதுன்னா அர்த்தம் பிரிக்க முடியாத சம்பந்தத்தை உடையது அப்படின்ற அர்த்தத்துல நமக்கு எல்லாருக்கும் ஸ்ரேயசை எல்லாம் கொடுக்கக்கூடியதான தூப்புல் என்றும் அர்த்தம் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு எல்லா விதமான ஸ்ரேயசையும் கொடுக்கக்கூடியதான தூப்புல் திருவேங்கடமுடையான், தூப்புலில் அவதரித்த திருவேங்கடமுடையான் என்று சுவாமி தேசிகனை குறிப்பிடுவதிலும் மிகவும் பொருத்தம் இருக்கிறது. நாம் இன்று வரையிலும் ஸ்ரீ வைஷ்ணவிசம் நாமும் உயிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் தான் முக்கியமான காரணம். தேசிக பக்தி என்பது நாம் எல்லோருக்கும் ஒன்றி பின்னிப்பிணைந்துள்ளதாக அறியப்படுகிறது. எல்லோ மற்றவாள்லாம் கூட அந்த அதை ஸ்தோத்திரம் பண்றார். எப்படி ஆச்சாரிய பக்தி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு பார்த்தியா என்று சின்ன குழந்தைகளுக்கு கூட வாசனை புஷ்பத்தில் வந்து சேர்ற மாதிரியாக தேசிக பக்தியானது சம்பிரதாயத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு நைசர்கிகமாகவே சாம்சித்திகமாகவே இருக்கு அப்படின்றத பார்க்கச்ச நமக்கு தெரியறது நம்ம எந்த அளவுக்கு தேசிக பக்தியை நம் முன்னோர்கள் அடைந்திருக்கிறார்கள், பெற்றிருந்தார்கள். அது எவ்வளவு பெற்றிருந்தா ஒரு ஒரு தலைமுறைக்கும் அது ஒருத்தருக்கு ஒற்றண்டேந்து மற்றவருக்கு ஒத்தரண்டேந்து மற்றவருக்கு என்ற கிரமத்தில் இன்று வரை நமக்கு வந்து குழந்தைகளுக்கு கூட நைசர்கிகமா இருக்கிற அளவுக்கு அது ஆயிருக்கும் என்று பாருங்கள். அதுவும் காஞ்சிபுரத்துலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்திலேயோ திவ்யதேசங்கள்லேயோ திருவேந்திரபுரத்தில் விசேஷமாக பார்த்தோன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தேசிக பக்தியை அற்புதமாக நம்ம பார்க்கலாம். அற்புதமாக இருக்கிற தேசிக பக்தியை ஆச்சரியமாக பார்க்கலாம். வளர வளர கொஞ்சம் நம்மளுக்கெல்லாம் வேற வேற விஷயங்களில் பிரவிற்த்தியானது போகிறது. ஏதோ பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப தூரம் போகிறோம். இருந்தாலும் கூட நம்ம மனசில் தேசிக பக்தி இருக்கிறதுனால நிறைய சங்கடங்கள்லாம் கூட நம்ம எதிர்நோக்கிறோம். அதாவது அடியனுடைய அனுபவம்னு சொல்லாம நம்ம சம்பிரதாயத்தில் இருக்க எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நமக்கு ஒரு கம்பீரமான ஒரு வாக் சக்தியும் கம்பீரமான ஒரு நடை கம்பீரமான ஒரு தோற்றம் பன்னெண்டு திறமை நிட்டு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றமும் பார்த்த உடனே எல்லாரும் யாரு நீ நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கும் நமக்கு ஒரு வைலட்சண்யம் என்பது ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வைலட்சண்யம் எதனாலடா ஏற்பட்டதுன்னால் அது நம்ம கம்பீரமா சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதால் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்னு சாதிக்கிற சமயத்திலையும் அந்தந்த ஊர்ல எழுந்தள்ளியிருக்கிற திவ்ய தேசத்துல இருக்கிற பெருமாள்களையும் அவர்களுடைய உற்சவங்களையும் அடிக்கடி நம்ம சேவிக்கிறதுனாலையும் ஒரு காம்பீரியமானது நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. அந்த தீர்த்த வர்தி ததியாம் அபியசியதாம் எத்குணான் ஆசிந்தோகோ அனிதம் பிரதேசனியதா கீர்த்தி பிரஜாகர்த்தினா என்று சாதிக்கிறார். அந்த மாதிரியாக பூர்வாச்சாரியாளுடைய கிரந்தங்களையும் அவர்கள் நடமாடின இடங்களிலும் அவர்கள் அனுசந்தானம் பண்ண கிரந்தங்களையும் நாமும் நன்கு அனுசந்தானம் பண்ணுவதனால் நமக்கு ஒரு பெருமையானது எல்லா இடத்திலும் ஏற்படுகிறது என்பது உண்மை. தீர்த்த வர்தி ததியாம் அபியசியதா அவர்களுடைய குணங்களை நாம் மணக்க மணக்க இருக்கக்கூடிய குணங்களை அனுசந்தானம் பண்ணுவதனாலும் நமக்கென்று ஒரு வைலட்சண்யமானது ஏற்பட்டுள்ளது என்றே சொல்ல வேண்டும். அப்படி இந்த சீரொன்னு தூப்புல் திருவேங்கடமுடையான் என்ற சப்தத்தில் அந்த சீர் இருக்கு பாருங்கோ, அந்த சீரானது சம்பிரதாயத்துக்கும் வந்திருக்கு. அப்பேற்பட்ட ஆச்சாரியாளர் நடத்தப்பட்ட சம்பிரதாயமானபடியினாலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று அந்த ஸ்ரீயானது வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் வந்து சேர்ந்தது. அதன் மூலமாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று அந்த ஸ்ரீயானது நம்மிடமும் வந்து சேர்ந்தது. பகவான் யாரை எந்த குழந்தையை பிறக்கிற சமயத்தில் கட்டாட்சிக்கிறானோ அவன் மோட்சத்தை குறிச்சே ஆசைப்படுவான் என்று பிரமாண வசனங்கள் சொல்ற மாதிரியாக தேவதாந்திர பக்தனாக இருந்தால், தேவதாந்திரத்தினால் பார்க்கப்பட்டவனாக இருந்தால் அவன் வேறுபடியாக ஆகிறான் என்றும் பிரமாண வசனங்கள் சொல்லுவதனால் அந்த ஜாயமான கட்டாட்சம் என்பது யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஸ்ரீ என்கிற சப்தமானது விசேஷணமாக அமைந்து விடுகிறது. அப்படி கர்ப்பஸ்ரீமானாக இருக்கிறார்கள் நிறைய பேர்கள் என்று கர்ப்பஸ்ரீமான் என்று சப்தமும் சொல்லும். அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் சாக்ஷாத் அந்த சீனிவாசனே வேங்கடமுடையானே என்று சொல்லுவதனால் நித்தியயோகே மத்தும் என்ற ஸ்ரீமத் சப்தமானது அவருக்கு எப்பொழுதும் சேர்ந்தே ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா என்று அமைந்திருக்கிறார். மேலும் ஆச்சாரியர்களுக்கும் இந்த ஜாயமான கட்டாட்சமானது ஏற்பட்டிருப்பதனால் தானே அவர்கள் ஆச்சாரியர்களாக ஆகிறார்கள். அதனால் அவர்களுக்கும் அந்த ஸ்ரீயானது, அந்த ஜாயமான கட்டாட்சம் என்கிற ஸ்ரேயஸ்கரமான வஸ்துவானது சேர்ந்திருக்கிறதுனால அவர்களையும் ஸ்ரீமான் என்றும், அதை பிரதி தினம் வளரக்கூடியதான ஒரு சம்பிரதாயமானது நமக்கு கிடைத்திருக்கிறதுனால், அதுவும் பெரியோர்களால் நம் ஆச்சாரியர்களால் சுவாமி தேசிகன் முதலானோரால் வளர்க்கப்பட்டிருப்பதனால் அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று பெயர் பெற்றது. இப்படி ஸ்ரீ சப்தமானது எல்லா இடத்திலும் சேர்ந்திருக்கிறது தான். சீர் ஒன்று தூப்புல் என்றும், சீரன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் என்றும், சீரன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னு சொன்ன பழமொழி என்ற இடத்திலும் இதை சேர்க்கலாம். எந்த பழமொழிகள்? சீரொன்று பழமொழி, சீரொன்றிய பழமொழிகள் என்று அங்க கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுவரையில் இது சமஸ்த பதமாகவே வந்து சேரும். அந்த சீரொன்றிய வசஸ் சீரொன்றிய திருவேங்கடமுடையான் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல சுவாமி தேசிகன், அதே மாதிரி சீரொன்று தூப்புல் என்ற இடத்திலெல்லாம் அன்வைக்கலாம். அப்பேற்பட்ட அந்த சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் அவரால் சொல்லப்பட்ட பழமொழியுள் அது எதுக்குடா சொன்னார்னா, நடுவில் ஒரு விசேஷணம் ஒன்று இருக்கு. பாரொன்ற சொன்ன பழமொழியுள், இந்த ஒன்று சப்தம் வந்தது, அதே மாதிரி பாரொன்ற என்ற இடத்துலையும் அந்த ஒன்றுன்ற சப்தத்தை சேர்த்திருக்கார். ஒன்றான்ற சப்தத்துக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் என்றால், பாரொன்ற சொன்ன பழமொழியுள், அதாவது இந்த உலகத்தில், பார் என்றால் உலகம் பூமி, இந்த பூலோகத்தில் உள்ள எல்லோரும், பாரில் உள்ள எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், அல்லது அவர்கள் எல்லோரும் அந்த சொன்ன விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்குடன், எல்லோரும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்குடன் பாரொன்ற சொன்ன பழமொழியும் எல்லாராலும் ஆதரிக்கப்பட வேண்டிய வசனங்கள் அவைகள். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கூடுவதற்கான வழிவகுக்கக்கூடிய கிரந்தங்கள், இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று இல்லாமல் எல்லோரும் திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தித்து போரலாம் என்றபடியாக பாரொன்ற சொன்ன பழமொழியுள். பழமொழி என்றால் நாம் சாதாரணமாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னால், அவர் சொன்ன ஏதோ பழமொழின்னு ஒன்று இருக்கு போல இருக்கு, அந்த பழமொழிகள் அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது. ஒன்று சதஸ்லோகேன பண்டிதான்னு ஒரு வசனம் உண்டு, எல்லாரும் எதிராக அந்த சதஸ்லோகம் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டே இருக்கா லோகத்தில். அதன் ரொம்ப நாள் அடியன் கூட யோஜனை பண்ணதுண்டு, அந்த சதஸ்லோகேன பண்டிதான்னு எப்படி அது, எந்த சதஸ்லோகம் அது, சதஸ்லோகேன பண்டிதாக அது அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு 100 ஸ்லோகத்தை கூட ரொம்ப பிரயத்தனப்பட்டு அதில் இருக்கிற பதங்கள் விசேஷணங்கள், எது விசேஷம் எது விசேஷணம், எது அவ்யயம் எது, எந்த விபக்தி எந்த தாத்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு என்று எல்லாம் ஆலோசனை, எல்லா விஷயத்தாலும் அதை ஆலோசனை செய்து ஒரு எந்த ஒரு 100 ஸ்லோகமாக இருந்தாலும் பரவாயில்லை, 100 ஸ்லோகம் வாசித்தால் அவனுக்கு பாண்டித்யமானது வரும் என்ற தாத்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இங்க ஓரொன்றுதா பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோன்னக்க, என்னன்னா எது வேணாலும் ஏதாவது ஒரு பழமொழி. எந்த பழமொழினா, அவர் சொன்னது எல்லாமே பெரியவாள் சொன்னது தானே, அதனால பழமொழின்ற சப்தத்தினால அவர் தன்னுடைய பிரபந்தங்களையும் தன்னுடைய கிருதிகளையும் எல்லா விதமான தான் எழுதின கிரந்தங்களையும், சம்ஸ்கிருத கிரந்தங்களாக இருக்கலாம், காவிய கிரந்தங்களாக இருக்கலாம், அது ரகசிய கிரந்தங்களாக இருக்கலாம், அல்லது வாத கிரந்தங்களாக இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு இந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவா, ஒரு கிரந்தத்தை ஸ்ரத்தையா வாசிச்சு நன்னா மனசுல நிறுத்திப்பா. அவர் உற்பத்திவாதத்தில் கெட்டிக்காரர், அவர் குசுமாஞ்சலியில கெட்டிக்காரர் அப்படின்னு ஒரு விவகாரங்கள்லாம் இருக்கும் அந்த காலத்தில். அந்த மாதிரியாக எல்லாருக்கும் டாக்டர்னா எல்லாருக்கும் ஜென்ரலா டாக்டர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சாலும் கூட தோல் சம்பந்தப்பட்ட டாக்டர்னு இருக்க மாதிரியும் அந்த சுகர் பேஷண்ட்டை கவனிக்கக்கூடிய டாக்டர்னு தனியா இருக்கிறதுனால இருக்க மாதிரியாகவும் குழந்தைகளுக்கான டாக்டர்கள் தனியா இருக்க மாதிரியும் நாமெல்லாம் என்ன பண்ணணும், ரகசிய கிரந்தத்தில் இவர் கிரந்த இவர் சிரேஷ்டர், வாத கிரந்தங்களில் இவர் சிரேஷ்டர், மற்ற ஸ்தோத்திர கிரந்தங்களுக்கும் வியாக்கியானங்களிலும் தேர்ந்தவர் என்றெல்லாம் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தர் பிரயத்தனப்பட்டு நாம் நன்னா வச்சுட்டோம்னா எல்லாத்தையும் எல்லாரும் நீ சர்வ சர்வம் ஜானாதி என்று சர்வஜரான பெருமாளே வந்து தானே அனுகிரகிச்சதுனால இத்தனை கிரந்தங்கள் சுவாமி தேசிகனால இயற்ற முடிஞ்சதே தவிர மனுஷியாலால எதனா பண்ண முடியும். அதனால்தான் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை கண்டனம் பண்ணலான்னு ஆரம்பிச்சவா கூட வியக்தியை கண்டனம் பண்ணி நிறுத்தினாலே தவிர கிரந்தத்தை கண்டனமே பண்ணலை. கடைசியில் என்னடா ஒவ்வொருத்தர் சுவாமி தேசிகனையே கண்டனம் பண்றேன் தேசிகனை வைக்கிறேன்னு வசாலே தவிர சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை யாராலையும் கண்டனம் பண்ண முடியல. அதுக்குன்னு ஒரு கமிட்டியெல்லாம் வச்சா சததூஷணிய கண்டிச்சிருக்கார், சததூஷணியில அத்வைத்தத்தை கண்டிச்சிருக்கார். அதனால சததூஷணிய எப்படியாவது சததூஷணி கிரந்தத்தை கண்டிக்க வேண்டியதுன்னு அப்புறம் அவள்லாம் யாரெல்லாம் அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாலோ கண்டனம் எழுத சொன்னாலோ அவளே இதெல்லாம் கண்டனம் ஆகாதுபா அப்படின்னு சொல்லிட்டா. அந்த சமயத்தில் கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமியை கூப்பிட்டு ஏன் இதெல்லாம் சரியா எங்களால் கண்டிக்க முடியல அப்படின்னு கேட்டதாகவும் அதற்கு அந்த சமயத்தில் இது வந்து ஹயக்ரீவருடைய கிருப்பையினால் அவதரித்த கிரந்தமானபடினால இதெல்லாம் கண்டனம் பண்ணணும்னு பிரயத்தனப்படாதீங்கோ அது தப்பாயிடும், இதெல்லாம் யாராலையும் ஒரு வாதத்தை கூட மனசுல தாரணம் பண்ணிக்கிறதே கஷ்டம், அதனால நீங்க அதிலெல்லாம் பிரயத்தனப்படாதீங்கோன்னு சொன்னார். அதாவது வாத பிரதிவாதிகளுக்காக பிரதிவாதிகளோட சண்டை போடுறதுக்காக எழுதப்பட்ட கிரந்தங்கள் ரொம்ப பிரௌடமா இருக்கும், அதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும். ஆனாலும் அவைகள் கூட போரும் நமக்கு, ஓரொன்று தானே அமையாதோ என்ற கிரமத்தில் அந்த கிரந்தங்களை எல்லாம் சேவித்து யார் ஒருவர் அதுல ரொம்ப நிஷ்ணாதராக இருக்கிறார்களோ கரைகண்டவராக இருக்கிறாரோ அவருக்கும் வானேர போமளவும் வாழ்வு கிடைக்கும். பராபத சோபானம் போன்ற கிரந்தங்கள் நமக்கு சாட்சாத்தாகவே வானேர போமளவும் வாழ்வு என்று கதி சிந்தனாதிகாரம் கதி சிந்தனம் எல்லாரும் பண்ணணுமானபடினாலே அது கதி சிந்தனத்துக்கு உபயோகியான பரமபத சோபானம் நமக்கு எல்லாருக்கும் உகந்தது. அந்த மாதிரி தேசிக பிரபந்தத்தில் ஒவ்வொரு அதிகார சங்கிரகம் என்ன, அஸ்திகிரி மகாத்மியம் என்ன, இதெல்லாம் ஒவ்வொன்றே கூட நமக்கு மோக்ஷாந்த சம்பத்தியை கொடுக்கக்கூடியது என வாசுதேவச தன்யாக விதமசிப்பதே வாசுதேவச தன்யாகா என்று பகவான் வரதராஜனுக்கு கைங்கரியம் பண்றவாள் இருக்காளே அவளுக்கு கைங்கரியமே போறும். சுவாமி தேசிகன் கிரந்தத்துக்கு எந்த ஒரு கௌரவம் இருக்கோ அல்லது பகவத் கைங்கரியத்துக்கு எந்த ஒரு கௌரவம் இருக்கோ அதே கௌரவம் சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை சேவிக்கிறவாளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. இதுல என்னென்ன வானேர போமளவும் வாழ்வுன்னு இருக்கு, ஏன்னா இதுவரையில் இங்க இருந்து இங்க கைங்கரியம் எல்லாம் பண்ணி கைங்கரியம்ன்றது அநேக விதமான கைங்கரியம், பகவத் கைங்கரியம் சாட்சாத்தாக திவ்யதேசங்களில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான கைங்கரியம் நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. சில பேருக்கு காலக்ஷேபம் சொல்ற கைங்கரியம் இருக்கு, சில பேருக்கு கிரந்தங்கள் ரச்சனம் பண்றதோ இல்ல பூர்வாச்சாரியாளுடைய கிரந்தத்தை சம்ரக்ஷணம் பண்றதோ மறுபடியும் அதை முத்திரணம் பண்றதோ இல்ல ஸ்ரீபாஷ்யாதிகளை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் என்று சொன்ன முதல் அதிகாரமான முதல் உத்தமமான கிருத்தியமான அதுவோ எல்லாருக்கும் கைங்கரியமானது கிடைச்சிருக்கு. கடைசி பட்சமாக கைங்கரியம் என்றால் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு வன் பக்கலில் ஒதுங்கி வர்த்தித்தல் என்கிற கைங்கரியமாவது கிடைச்சிருக்கு. இதுல எது சிரேஷ்டம் எது வந்து நிகிருஷ்டம் என்றெல்லாம் சொல்லவே முடியாத அளவிற்கு எல்லாமே சமமான பலத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது. அதாவது ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் என்று சொன்னவருக்கு தான் உயர்ந்த கை உயர்ந்த பாக்கியம் கிடைக்குமோ, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பக்கலில் ஒதுங்கி வர்த்தித்தல் என்று சொன்ன ஒதுங்கி வர்த்திப்பவருக்கு அது கிடைக்காதோ என்று நினைக்க வேண்டாம். எல்லாமே கஷ்டம், எல்லாமே சுகப்பிரதம். எல்லாமே கஷ்டம்தான், சிரமசாத்தியமான காரியங்கள். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இழுத்தல் என்பது சேவா தர்மஹா பரமகனஹா யோகினாமப்யகம்யா என்று சொன்னார்கள். அந்த மாதிரியாக ரொம்ப கஷ்டமான காரியம். இருந்தாலும் எப்படியானது கைங்கரியங்கள்லாம் அந்த சொன்ன ஆறு விதமான உபதேசங்கள் இருக்கே, ஆறு விதமான ஆதேசங்கள் இருக்கே, எல்லாமே மோக்ஷாந்த சம்பத்தியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரியாக சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு கிரந்தமும் அதை ஆவூலாகிரம் பராமர்சம் பண்ணி அதை நாலு பேருக்கு சொல்லி கொடுத்து தானும் அசகத் வாசித்து அது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தி ஒருவன் வாழ்க்கையை வாழ்ந்தான் என்றால் அது வானேறப்போமளவும் வாழ்வு என்று, வானேற போமளவும்னு சொன்னதுனால அதுக்கு முன்ன பரியந்தம், அதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு ஒசந்த கைங்கரியம், ஒசந்த பகவத் கைங்கரியமானது இருக்கவே இருக்கு. அதுவரையில் நமக்கு இந்த லோகத்தில் சுலபமே இல்லை. ரிட்டையர்மெண்ட்ன்றா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப சிரமப்படுறா, என்ன எனக்கு ஒன்றும் காரியமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அங்கங்கே. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் நம்ம இந்த மாதிரி கிரந்தங்களெல்லாம் சேவனம் பண்ணி நாம் வாசித்தது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் நிறைய கைங்கரியம் பண்ணேன்னு சொல்கிறவா நிறைய பெரியவாள் இருக்கா. நம்ம பார்த்துட்டே இருக்கோம், 95 திருநக்ஷத்திரம் வரையில் கூட கைங்கரியங்கள் கிரந்த கைங்கரியங்களும் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு கிரந்தங்களை எடிட் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம பார்த்துருக்கோம். எந்தெந்த பெரியவாள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வியக்தி நிர்தேசம் பண்ணி சொல்கிறதுக்கு அடி எனக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காளோ, ஒத்த ரெண்டு பேர் பேரை திருநாமங்களை சொல்லிட்டோன்னா மற்றவாளை விட்டுட்டோன்னா கஷ்டம். அதனால் அநேக திருநாமங்கள் அந்த மாதிரியாக கைங்கரியங்களை பண்ணி கொண்டு இப்பொழுதும் எழுந்துள்ளி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கைங்கரியமாக அது அமைய வேண்டும் என்றால் ஓரொன்றுதானே அமையாதோ என்பதை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கிரந்தம் ஏதாவது எடுத்துக்கோங்க, உதாரணத்துக்கு நீங்க பரமபத சோபானமே எடுத்துக்கங்களேன், இல்ல அமிர்தரஞ்சனி அமிர்தாஸ்வாதன் ஏதோ ஒரு விஷயம், அதிகார சங்கிரகம், எது எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதை நல்லா பராமர்சம் பண்ணி மற்ற கிரந்தங்களோட ஒரு சம்வாதம், இதனாலதான் அந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காரு, அதனாலதான் இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காருன்னு இப்பெல்லாம் அந்த ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றாளே, அந்த மாதிரியாக மற்ற கிரந்தங்களுடைய சம்வாதத்தையும் சேர்த்து அதனாலதான் இந்த கிரந்தமும் இதே அர்த்தத்தை சொல்றது அப்படின்ட்டு ஒருமித்த கருத்தாக, அதுவும் நம் சம்பிரதாயத்தினுடைய வேறு ஆச்சாரியர்களுடைய கருத்துகளுடன் ஒருமித்து அதை புரிந்து கொண்டு எல்லோருக்கும் சொல்லும் அளவிற்கு ஒரே ஒரு கிரந்தம், ஒரே ஒரு கிரந்தம், எதை எடுத்தாலும் அதன் மூலமாக நம்ம ஸ்ரீபாஷ்யாதிகளையும் அப்ரோச் பண்ணலாம், அதன் மூலமாக நம்ம ரகசியத்ரய சாரத்தையும் பரப்பலாம், இல்ல ரகசியத்ரய சாரத்தின் மூலமாக மற்ற கிரந்தங்களை பரப்பலாம். அவ்வாறாக ஒரு அற்புதமான கைங்கரியத்தை நாம் செய்ய முடியும் என்றால் அதைத்தான் இங்கு ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போமளும் அதையே சேவிச்சுருக்கும். அனவரத்தம் தத்பாவ பாவித்தஹா, சதா தத்பாவ பாவித்தஹா என்று அதையே நினைச்சுருக்கணும், அதையே நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கணும். இப்படியாக நாம் வாழ்நாளை மோக்ஷ பரியந்தம், மோக்ஷத்துக்கு போறதுக்கு முன்ன பரியந்தமான வாழ்நாளை எப்படிடா காலத்தை போக்குவேன் என்று இல்லாமல், வீண் வம்புக்கு யாரிடமும் செல்லாமல், யாரிடமும் ஒருமித்த கருத்து இல்லாமல் இருப்பதாக தன்னை நினைத்து கொண்டு அவர்களுடன் சண்டை போட்டு கொண்டு நம்ம எல்லாரோடையும் ஒத்து போயிடுவோம். ஆனால் நம்ம ஒத்து போகாதவா மாதிரி நம்மளை நாமளே காமிச்சு, வஸ்துதா அதெல்லாம் அப்படி இல்லை அப்படி என் ரொம்ப யோசனை பண்ணி பார்க்குறேன். எங்கேயா இருந்தாலும் தப்பு நம்மள்தான் இருக்கலாம், அதற்காக தான் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, நானேதான் ஆயிடுக என்ற இடத்த அடிக்கடி மனசில் ஞாபகம் வச்சுப்பா. அந்த மாதிரி எல்லா விதமான அபராதங்களுக்கும் அபராத சஹசிரபாஜனம் பதிதம் பீமபவார்ணவோதரே அகத்திம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குருன்னு பிரார்த்திச்சா மாதிரியும், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்று சொன்னால் போலும், நாம் நம்மை நன்கு உணர்ந்து கொண்டு அதற்கப்புறம் ஏதாவது ஒரு கிரந்தத்தை இவ்வாறாக நாம் மனதில் இருத்தி கொண்டு அதை எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்து கொண்டு நாம் இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தை சொல்லுவதற்காக இந்த விசேஷத்தா இந்த சுவாமி தேசிகனுடைய பிரபந்த கிரந்தங்கள் திரவிட பாஷையில் இருக்கிறதுனால இவ்வுலகுய்யவே என்று, உலகுய்யவே அப்படின்னு பின்னாடி வரப்போறது, இந்த உலகுய்யவே லோகம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்றது, பிள்ளை எந்தாதி அற்புதமாக சாதிக்கும். அப்படியாக உலகோர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்ற நோக்குடன் சாதிக்கப்பட்ட கிரந்தங்கள் தான் தேசிக பிரபந்தங்கள் என்று தேசிக பிரபந்தத்திற்கு விசேஷமாக முன்னால் இதை சொல்லுகிறோம். ஆனால் வஸ்துதா எல்லா கிரந்தங்களும் ஒவ்வொன்றும் ஹைலி கேப்பபிள். அது நம்மளுக்கு வாழ்நாளை வெகு அழகாக கொண்டு செல்லக்கூடியது என்று பெரியோர்களை உணர்ந்திருந்தார்கள். எல்லா பெரியோர்களும் உணர்ந்திருந்தார்கள். நம் சம்பிரதாயத்தில் இருந்த பெரிய பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லோரும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை பிரதி தினம் பாராயணமாக சில கிரந்தங்களை வைத்துக் கொள்வது வழக்கம். அதாவது ஸ்தோத்ரத்ன பாஷ்யம் ஒன்று வச்சுட்டீங்கன்னா ஸ்தோத்ரத்ன பாஷ்யத்திலேயே ஈடுபட்டு அதன் மூலமாக புராண வசனங்கள் அந்த புராண வசனங்களை எடுத்து பராமர்சம் பண்ண பார்த்தோன்னா அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற புராண வசனங்கள் அதெல்லாம் பார்த்தோன்னா அதன் மூலமாக இன்னும் விசேஷ அர்த்தங்கள் என்று நாம் நம்மால் ஒரு விஷயத்தை விடவே முடியாது. ஏதாவது ஒரு கிரந்தம் எந்த கிரந்தம் எடுத்துட்டாலும் அதன் மூலமாக தொத்தி தொத்தி தொத்தி எல்லா கிரந்தங்களையும் பராமர்சம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வருமானப்படினால வானேர போமளவும் வாழ்வு என்று சொன்னதனுடைய சொன்னது சரியா இருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னா பிள்ளையந்தாதி சேவிச்சுக்கிறேன் சுவாமி டெய்லி பிள்ளையந்தாதி 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வானேர போமளவும் வாழ்வு எப்படி கிடைக்கும். அதனால என்னென்ன இப்படி புரிஞ்சுக்கணும். சரி, பிள்ளையந்தாதியே எடுத்துக்கணும். பிள்ளையந்தாதியை எடுத்துட்டு அதன் மூலமாக ஆச்சாரியாளுடைய எல்லா சம்பிரதாயத்தில் இருக்க எல்லா ஆச்சாரியாளர்களுடைய ஏற்றத்தையும் அதன் மூலமாக ஏற்றி மனத்தில் ஞான விளக்கை இருநைத்தும் மாற்றியவர்க்கு ஒரு கைமாறு என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா ஆச்சாரியாளை பற்றியும் பேசணும். அது மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரபந்த சாரம், பிரபந்த சாரம் ஒன்று வச்சுட்டோன்ன அதன் மூலமாக பிரபந்தங்களை எல்லாம் நாம் அனுசந்தானம் பண்ணி அது அவர் அவர் சொல்லிருக்க பிரபந்தங்கள் அதில் என்ன விசேஷங்கள், அதன் மூலமாக கலியனுடைய கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் என்று சொல்லிருக்கிறத கலியனை பற்றி சுவாமி தேசிகன் அவ்வளோ விசேஷமாக சாதிக்கிறாரே, கலியனை பற்றி கலியனுடைய உரைகள்லாம் தன்னுடைய மனதில் இருக்கும் என்று மற்ற ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்களே, அதனுடைய தாற்பயம் என்ன, கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் அந்த காலத்தில் 45வது பட்ட ஐசிங்கர் இந்த மாதிரி ஒரு வியாக்கியானம் ஒன்று அற்புதமான உபன்யாசம் அனுகிரகித்தார். ஐயோ ரெக்கார்டிங் பண்ணாமல் போயிட்டோமே ரொம்ப நாள் வருத்தப்படுவேன் அப்படின்னு. கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே என்ற ஒரே ஒரு வாழ்த்து நாமத்தில் இருக்க ஒரு வாக்கியத்துக்கு பெரிய உபன்யாசம், 1.5 hours மேல அந்த உபன்யாசம். அது என்னன்னா கலியனுரை எப்படி சுவாமி தேசிகனுடைய ஹிருதயத்தில் இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அற்புதமான உபன்யாசம் பண்ணார். அந்த மாதிரி நிறைய அநேக பாதுகா சாஸ்திரத்திற்கு மதுராந்தக சுவாமி ஒரு அற்புதமான உபன்யாசம் சாதித்தார். ஒருன்று தானே அமையாதோக்கு உதாரணமா சொல்றேன், ஒருன்று தானே ஒரு வாக்கியமே கூட போந்திருக்கு பகவத் சுவாமி தேசிக சம்பந்தமான ஒரு வாக்கியம் கூட நம்மளுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது. அதே மாதிரி பாதுகா சாஸ்திரத்தை எடுத்துட்டு சுவாமி மதுராந்தகம் சுவாமி அடுத்தடுத்த பத்தத்திக்கு சங்கத்தி சாதித்த கிரமம் இருக்கே, அய்யோ அவ்வளோ அற்புதமாக ஆடியன் அன்னைக்கு கேட்டேன், ஆனால் சின்ன வயசானதுனால மனசில் நிற்கலை, வேதாந்தமெல்லாம் அப்போ அபியாசிக்காததுனால மனசில் நிற்கலை, ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணாமல் போயிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான வசதி கூட அடியன் இடத்துல அன்றைக்கி இல்லை, மனசுலையாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்துருக்கணும், அந்த அளவுக்கு சாமர்த்தியம் பத்தலை, சாமர்த்தியம் இல்லாமல் போயிடுது, ஆனால் இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம்னு அடிக்கடி நினச்சிப்பேன் அடியேன். ஓரன்று தானே அமையாதவுக்கு இதெல்லாம் ஒரு பாதுகா சாஸ்திரம் எடுத்துட்டு அழகாக சேவிச்சு அதில் சொல்லிருக்க விஷயங்கள் மூலமாக நம்மாழ்வாருடைய ஒரு பக்தியை பெற்று நம்மாழ்வாரை பற்றி எத்தனை ஸ்லோகங்களில் சாதிக்கிறார், பாதுகையை நம்மாழ்வாரோட கம்பேர் பண்ணி சாதிக்கிறார். அப்புறம் ராமருடைய வனவாசத்தை பற்றி எத்தனை இடத்துல சாதிக்கிறார், பாதுகா ராஜ்யத்தை பற்றி எத்தனை இடத்துல சாதிக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணம் மொத்தத்தையும் உட்காந்து அலச வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றனவே, அதனால் ஸ்ரீமத் ராமாயணம் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு போனோம்னா தர்மசாஸ்திரம் அங்கேருந்து சமுத்திரமாக இருக்கு. அப்படி ஒன் ஆஃப்டர் அனதர் போனோம்னாக்க நம்மளுக்கு வானேர போமளம் வாழ்வு நிச்சயமாக இருக்கு சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு கிரந்தத்திலையுமே என்று புரிந்து கொள்வதற்கு இது இந்த பாசுரம் வழிவகுக்கிறது என்று சொல்ல வேண்டும். மறுபடியும் பாசுரத்தை பார்க்கலாம். ஸ்ரீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. அதே மாதிரியாக பிள்ளையந்தாதிக்கு ஆரம்பத்தில் சொல்ற பாசுரம், அந்த பாசுரம் மிக அற்புதமான பாசுரம். சீரார் தூப்புல் பிள்ளையந்தாதி என்னும் செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகன் தாளினை கீழ் மொழிந்தான் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே சீராகிய வரதாரியன் பாதன் துணை நமக்கே என்று குமார வரதாச்சார் சுவாமியை பற்றிய ஒரு அற்புதமான தனியன் என்று சொல்லலாம் படியான ஒரு தமிழில் பாசுரம் அது. என அந்த சுவாமி பிள்ளையந்தாதிய குமார வரதாச்சார் அவ்வளோ அற்புதமான தமிழில் எழுதியிருக்கார். பிள்ளையந்தாதி என்றால் எல்லோரும் இது பிள்ளைத்தமிழோ என்று புரிந்து கொள்ளக்கூடாது. பிள்ளைத்தமிழ் வேறு, பிள்ளையந்தாதி வேறு. பிள்ளை என்றால் தூப்புள் பிள்ளை என்று சுவாமி தேசிகனை எல்லோரும் குறிப்பிடுவார்களான அப்படினால் அந்த காலத்தில் பிள்ளை அந்தாதி என்று அந்தாதி கிரமத்தில் அந்தமே ஆதி அமையும் பாசுரங்கள் தவிர்த்தனி வித்தகன் வேதியன் என்று ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு பாசத்திலையும் அந்தாதி இருக்கிறதுனால இதுக்கு பிள்ளையந்தாதி என்று பெயரானது ஏற்பட்டது. சீரார் தூப்புல் மறுபடியும் சீரார் தூப்புல் என்று சாதிக்கிறார். சீர் ஆர் சீர்மை பொருந்திய என்று அர்த்தம். சிறப்பு பொருந்திய சீர்மை என்றாலும் சீர் சிறப்பு என்றாலும் ஒரே அர்த்தம்தான். இந்த சீர்ன்ற சப்தத்தை நம்ம ஏன் சொல்றோம்னா சிறிதான் அது சீராயிருக்கு. ஆனா நம்ம கூட அவ எவ்வளோ சீர் பண்ணா அப்படின்னு கேட்குறா பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாலே எவ்வளோ சீர் பண்ணான்னு கேட்குறா. சீர்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ. ஸ்ரீனா என்ன அர்த்தம்? லக்ஷ்மி. அந்த எல்லா கல்யாண குணங்களும் சேர்ந்தது. கல்யாண குணங்களுடைய ஆகரம் பகவானுக்கு கல்யாண குணங்களே தாயாருடைய ஆசிரியத்தினால கிடைக்கிறது என்று பட்டர் முதலானவர்கள் அனுசந்திக்கிறார்கள். அவ்வாறாக சீரார் தூப்புல் சிறப்போடு சேர்ந்த ஆர்ன்ற சப்தத்துக்கு இந்த இடத்துல பொருந்தியன்னு அர்த்தம். சீரார் தூப்புல் பிள்ளை அந்தாதி என்னும் என்று செழுந்தமிழால், இது எப்படிப்பட்ட தமிழ் என்றால் செழுந்தமிழ் என்று சாதிக்கிறார். அதாவது தமிழ் பாஷை தமிழ் தமிழில் சொல் சொல் அதில் செய்யுள் எழுதுறதுன்னா அநேக விதமான இலக்கணங்கள் தெரிந்திருக்க வேண்டும். யாப்பு தெரிஞ்சிருக்கணும், சொல் தெரிஞ்சிருக்கணும், பொருள் தெரிஞ்சிருக்கணும், சொல் பொருள் யாப்பு அணி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால்தான் ஒரு செய்யுளே எழுத முடியும். எப்படி சம்ஸ்கிருதத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால்தான் காவியங்கள் எழுத முடியுமோ, அதற்காக அலங்காரங்கள் தெரியணும், அதற்காக சந்தஸ் சாஸ்திரம் பரிச்சித்தமாக இருக்கணும். அந்த மாதிரியாக இந்த சுவாமிக்கும் அநேகமாக தமிழில் எல்லா துறைகளிலும் பயிற்சி இருந்தபடியினால் பிள்ளையந்தாதி என்ற ஒரு செழுந்தமிழை எழுத முடிந்தது என்று சீரிய தமிழ் சீரார் தூப்புல் பிள்ளையந்தாதி என்று அது பிள்ளையந்தாதி என்று திருநாமம். ஆனால் அதை சீரார் தூப்புர் பிள்ளையை பத்தியதானபடினால பிள்ளையந்தாதி, அதிலேயே கிளாரிட்டி கொடுக்குறார். இது பிள்ளையந்தாதி என்றால் பிள்ளை சப்தத்தை மனசில் வச்சுட்டு தமிழ் பண்டிட்ஸ்லாம் என்ன பண்ணுவா, இது பிள்ளைத்தமிழ் போல இருக்கு, பிள்ளைத்தமிழில் சில இலக்கண குறிப்புகள்லாம் என்னென்ன எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் ஒரு லக்ஷண கிரந்தம் இருக்கு. அதில் பார்த்தாக்க அதில் அநேக விதங்கள் இருக்கு. அந்த மாதிரி விதங்களை எல்லாம் பார்த்து பிள்ளைத்தமிழ் பாடினவர் நம்ம சம்பிரதாயத்தில் பெரியாழ்வார் மட்டும்தான். அது மாதிரி அந்த காப்பிடல் சென்னியோங்கு இந்த மாதிரி தலைப்பெல்லாம் வச்சிருக்கார் பாருங்க, இதெல்லாம் பிள்ளைத்தமிழனுடைய லட்சணங்களில் சேர்ந்து அந்த மாதிரி எழுத கிரந்தங்களுக்கு தான் பிள்ளைத்தமிழ்னு பேரே தவிர பிள்ளை அந்தாதி பிள்ளைத்தமிழ்னு நினச்சுன்றக்கூடாது. பிள்ளைனா தூப்புல் பிள்ளை, அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இங்கே சீரார் தூப்புர் பிள்ளை அவரை பற்றிய அந்தாதி என்றும் என்று செழுந்தமிழால் நேராக இதை எப்படா அவர் எப்படா இயற்றினார் என்றால் சுவாமி தேசிகன் எழுந்த சமயத்திலேயே எழுதப்பட்டது. சுவாமி தேசிகனாலேயே கேட்டு குறிப்படைந்த ஒரு விஷயம். அதனால் பிள்ளையந்தாதி என்னும் செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகன் தாளினை கீழ் மொழிந்தான். ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே. எதற்கடா இதை சாதிச்சார் அப்படின்னா, வேதங்களினுடைய சிறந்த அர்த்தங்கள் இருக்கின்றனவே அவைகளை எல்லாம் எடுத்து உலகுயவே. இந்த லோகம் எப்படி உய்ய வேண்டும் என்பதற்காகவே வேதத்தினுடைய பொருள்களை எல்லாம் சேர்த்து இவ்வுலகுயவே மொழிந்தான். யார் மொழிந்தான்? அதாவது குமார வரதாச்சாரியர் மொழிந்தார். அவருடைய தாளினை கீழ் மொழிந்தார் என்னும் செழுந்தமிழால் மொழிந்தார். பிள்ளையந்தாதி என்னும் செழுந்தமிழால் மொழிந்தார். நேராக வேதாந்த தேசிகன் தாளினை கீழ் மொழிந்தார். எதற்கு மொழிந்தார் என்றால், ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே மொழிந்தார். அப்படிப்பட்ட சீராகிய வரதாரியன், சீராகிய வரதாரியன் மறுபடியும் சீர் வருகிறார். அந்த சீர்மை பொருந்திய, அதாவது கல்யாண குணங்கள் பொருந்திய வரதாரியன், அவருடைய திருவடிதான் நமக்கு துணை என்று சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் குமார் வரதாச்சாரியர் அவர்கள்லாம் ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இதி ஆபகவத்த பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததியும் வந்தே என்ற கிரமத்தில் அவர் குமார் வரதாச்சார சுவாமியினுடைய பாதம் நமக்கு துணை. சாட்சாத்தாக சுவாமி தேசிகன் நமக்கு லபிக்கணும் என்றால் பிள்ளையந்தாதியை அநேக வாரம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதனால பிள்ளையந்தாதியை சொன்ன அதை கடைசி பாசுரத்தில் சொல்றார் பாருங்க. அதாவது நமக்கு பிள்ளையந்தாதியை சொல்லிண்டே இருந்தால் என்னடா பலன் என்றால், அவருடைய திருவடி, அந்த திருவடி நமக்கு கிடைக்கும். அது முடியடை நேர்படும் என்று சாதிக்கிறார். வடிவழகாந்த வன் தூப்புல் வள்ளல் என் மென் மலரடி மேல் அடியற அடிவர அந்தாதி இருபது மாய்ந்துரைத்தேன். அடியவர் ஓத அடியவர் ஓத எல்லா தாசர்களும் சுவாமி தேசிகனுடைய அடியோர்கள் எல்லாரும் ஓதும்படியாக இருபதும் ஆய்ந்து உரைத்தேன். இருபது பாசுரங்களையும் நன்கு யோசித்து சொல்லியிருக்கிறேன். திடமுடன் இதை தினந்தோறும் ஆதரித்து ஓதும் அன்பர் அன்பர்கள் யார் இருக்கிறார்களோ, தினமும் இதை சொல்லுபவர்கள் யார் எவரொருவர் இருக்கிறாரோ, அவருடைய முடி இடை நேர்படும் தூப்புலெம்மான் பதமாமலரே. அதாவது தூப்புலெம்மானுடைய பதமாமலர் அவர்களுடைய முடி இடை நேர்படும், அந்த திருவடியானது தன் அவர் அவளுக்கு தலைமையில கிடைக்கும் என்று பலஸ்ருதி சாதிக்கிறார். அந்த அழகை பார்த்தா எப்படி நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய பத்து பாசுரங்களை நாதமுனிகள் அநேக வாரம் சேவித்து, எண்ணற்ற வாரங்கள் சேவித்து, லட்ச பரிமித சமயங்கள் அதை தடவைகள் சேவித்து நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்தாரோ, அது மாதிரியாக சாட்சாத்காரம் அடைய வேண்டும் என்றால் பிள்ளையந்தாதியை சொல்ல வேண்டும் என்று திருவேந்தபுரத்தில் ஒரு சுவாமி அவர் சாதிப்பார் என்று அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். கிருஷ்ணசுவாமி அவருடைய திருநாமம், அவர் அதே மாதிரியா பிள்ளையந்தாதி அவர் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தார்னு கூட அதை கேள்விப்பட்டிருக்கேன். சுவாமி தேசிகனுடைய சாட்சா்காரம் வேண்டும் என்றால் அந்த பிள்ளையந்தாதியை சொல்ல வேண்டும் என்பதைதான் முடியடை ஏற்படும் தூப்புலம்மான் பதமாமலரே என்ற பாசுரத்தில் சொல்லுகிறார். அப்படி இந்த இருபது பாசுரமும் அவ்வளவு அற்புதமானது. இதையெல்லாம் மற்ற பெரியோர்கள் ஒவ்வொரு நாளும் உபன்யசிக்கப் போகிறார்கள். அநேக பெரியவர்கள் உபன்யசிக்க போகிறார்கள். அதையெல்லாம் நாம் கேட்டு மகிழ வேண்டும் என்று எல்லோரையும் பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.